கூடு கட்டி நித்தம் ஆசை விழுதுகளில் மணி ஊஞ்சலிட்டு ஆடி கிடந்ததம்மா ஒரு சோடி கிளி ரெண்டும் ஓடி பிரிந்ததம்மா இன்று வேறு வழி சாதி விட்டு சாதி வந்து காதலிச்ச பாவம் இதா என்ன சொல்ல ஏது சொல்ல காலம் செஞ்ச கோலம் இதா ஆலமரத்துலதான் ஒரு கூடு கட்டி நித்தம் ஆடி கிடந்ததம்மா ஒரு சோடி கிளி ஒட்டுறவு பாசந்தான் ஊழலுக்கும் சிலுவைக்கும் தான் உண்டாச்சு நேத்து வர காதல் தான் இன்று முதல் மோதல் தான் பைபிளுக்கும் கீதைக்கும் தான் வந்தாச்சு பகை மதம் என்ற பெயரால உருவாச்சு அன்பு மனம் ரெண்டு மதனால பிரிவாச்சு இது தவறென்று எவர் சொல்வது ஆலமரத்துலதான் ஒரு கூடு கட்டி நித்தம் ஆடி கிடந்ததம்மா ஒரு சோடி கிளி பார்த்தாங்க பத்த வச்ச சிறு பொறி ராதியாச்சு சொந்தங்களும் துண்டாக சோகங்களும் உண்டாக சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தோதாச்சு இங்கு விடியாத இரவேதும் கிடையாதம்மா வானம் ஒரு போதும் இரண்டாக உடையாதம்மா உண்மை உறவின்றும் பொய்யாகுமா கூடு கட்டி நித்தம் ஆசை விழுதுகளில் மணி ஊஞ்சலிட்டு ஆடி கிடந்ததம்மா ஒரு சோடி கிளி ரெண்டும் ஓடி பிரிந்ததம்மா இன்று வேறு வழி சாதி விட்டு சாதி வந்து காதலிச்ச பாவமிரா என்ன சொல்ல ஏது சொல்ல காலம் செஞ்ச கோலமிர ஆலமரத்துலதான் ஒரு கூடு கட்டி ஓடி பிரிந்ததம்மா இன்று வேறு வழி